அர்ச்சிசு மெச்சிசு பாராயண பிரியனா, வேத பாராயண பிரியனா. நாராயண நானி மனவேணி, நாராயண நனினே. பரந்தரே நந்த நீ கொலிதிக குந்து கொரத்தை வந்தரே நந்து கொள்ளனு கந்த பரந்தரே நந்த நீ கொலிதிக குந்து கொரத்தை வந்தரே நந்து கொள்ளனு இந்திரே அரசமு குந்தனே முக்குதிய நந்தன நீவா தேவா ஆனந்தன நீவா தேவா சந்தேகவில்லதே ஒந்தே மனதி கோவிந்தன நினைத கஜேந்திர நீ கொலிதா ஆ சந்தேகவில்லதே ஒந்தே மனதி கோவிந்தன நினைத கஜேந்திர நீ கொலிதா உபேந்திரன சுபகுண சாந்திரன எதுகுல சந்திரன வந்திசிரோ ஆ சந்திரன வந்திசிரோ நாராயண நானே மனவேணி பக்ஷபலக்கிதரில் கீழ் அவன குக்ஷியொழொக்கு ஜகத்ரய அவன பக்ஷபலக்கிதரில் கீழ் அவன குக்ஷியொழொக்கு ஜகத்ரய அவனு ரக்ஷிப சிக்ஷிப்பனோ மத்தாவனு பாவனனோ மத்தாவனு பாவனனோ அவன சிக்ஷகி மிக்கவரில்ல கேள் அவனு பேக்ஷ குலக்ஷயவெனி புதுவா அவன சிக்ஷகி மிக்கவரில்ல கேள் அவனு பேக்ஷ குலக்ஷயவெனி புது அவனு ருக்ரம விக்ரம நினிசித தேவனி காவனே ஆ தேவனி காவனே ஹரிபர தெய்வத்தை எந்துரு புதலிருவா ஹரிபத தீருத நிமவ விடதிரு ஹரிபர தெய்வத்தை எந்துரு புதலிரு குருமுகதிந்த சச்சாஸ்திர புராணவ இருத்ததி கேளுதிரோ நீ நிருத்ததி கேளுதிரோ நாராயண நானே மனவேணி நாராயண நனினே சுரகுரு பிரிஞ்சி பவனரு அவன குவரரு ஸ்ரீதேவியுவன சத்தி சுரகுரு பிரிஞ்சி பவனரு அவன குவரரு புரகாதிபனாவன மஞ்ச விஹகேஸ்வரனாவன வாகனா விஹகேஸ்வரனாவன வாகனா புரஹரனான உங்குட்ட நீரப்பொத்த நிர்ஜரபதியாவன சரண சேவக ஆரஹரனான உங்குட்ட நீரப்பொத்த ನಿರ್ಜರ ಪತಿಯವನ ಚರಣ ಸೇವಕ ಸುರರೊಳಗಾಹಯವದನ ಕಿನ್ನಾರನು ಸರಿಯಂದು ಸುರುವೆ ನೈಯ್ಯ ನಾ ಸರಿಯಂದು ಸುರುವೆ ನೈಯ್ಯ ನಾರಾಯಣ ನಾನೆ ಮನವೇನಿ ನಾರಾಯಣ ನನೇ ನಾರಾಯಣ ನಾನೆ ಮನವೇನಿ ನಾರಾಯಣ ನನೇ ನಾರಾಯಣ ನನೇ